அத்தியாயம் 9. பொருள் கூறுபவரின் வீட்டை அடைதல். இறுதியாக கிறிஸ்தியான் பொருள் கூறுபவரின் வீட்டை அடைந்தான். கதவை தட்டினான். யார் அது என்ற குரல் கேட்டது. நான் தான் கிறிஸ்தியான், தயாளன் என்னை அனுப்பினார். பொருள் கூறுபவர் என்பவரை பார்க்க வேண்டும் என்றான் கிறிஸ்தியான். கதவு திறந்தது. பொருள் கூறுபவர் அவனை அன்புடன் உள்ளே அழைத்து சென்றார். கிறிஸ்தியானே வா, உனக்கு பயனளிக்கக்கூடிய அநேக காரியங்களை காட்டுகிறேன் என்று கூறிய அவர் அவனை ஒரு தனி அறைக்கு கூட்டிச் சென்றார். அங்கே ஒரு பெரியவரின் படம் மாட்டப்பட்டிருந்தது. அவரது கண்கள் மோட்சத்தையே நோக்கின. நூல்களுக்கெல்லாம் மேலான நூல் அவர் கையில் இருந்தது. அவர் தலை மீது ஒரு தங்க கிரீடம் இருந்தது. இவர்தான் மனிதர்களை மனமாறச் செய்து அவர்களுக்கு புது வாழ்வை அளிக்க வல்லவர். அவர் முதுகுக்கு பின்னால் உள்ள உலகமும் அவர் தலையில் உள்ள கிரீடமும் எதை குறிக்கின்றன தெரியுமா? உலகத்தையும் அதில் உள்ள பொருட்களையும் விரும்பாதவர்கள் மோட்சத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலாம் என்பதே என்று விளக்கினார் பொருட்குழுபவர். அதன் பின்பு இதுவரை சுத்தம் செய்யப்படாத பெரிய அறை ஒன்றினுள் கிறிஸ்தியானை அழைத்து சென்றார் அவர். அறை எங்கும் தூசு நிறைந்திருந்தது. பொருள் கூறுபவர் சுத்தம் செய்பவனை கூப்பிட்டு அறையை பெருக்கும்படி கட்டளையிட்டார். அவன் துடைப்பம் கொண்டு அறையை கூட்ட தூசு புகை மண்டலம் போல புறப்பட்டது. மூச்சுவிட கூட திணறினான் கிறிஸ்தியான். பொருள் கூறுபவர் அருகில் இருந்த பெண்மணியிடம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து அறையெங்கும் தெளி என்றார். தண்ணீர் தெளித்த பின்பு அறையை சுத்தம் பண்ணுவது எளிதாக இருந்தது. ஐயா, பொருள் என்ன என்று கேட்டான் கிறிஸ்தியான். இந்த அறைதான் ஒரு மனிதனின் இருதயம். தூசுதான் அவனை அசுத்தப்படுத்தியிருந்த பாவங்கள். முதலில் அப்படியே அறையை பெருக்கியவன்தான் நியாயப்பிரமாணம். தண்ணீர் கொண்டு வந்து தெளித்த பெண்மணிதான் சுவிசேஷம். நியாயப்பிரமாணம் என்ற சட்டங்கள் நமது பாவங்களை நீக்கி நம்மை சுத்தப்படுத்த முடியாது. பதிலாக நமது மனதில் பழைய பாவங்கள் மீண்டும் தலை காட்ட பாவங்கள் அதிகரிக்கின்றன. சுவிசேஷம் என்ற கிறிஸ்துவின் நற்செய்தியை நமது மனம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமது பாவங்கள் நீங்கி இருதயம் சுத்தமாகிறது. அப்போதுதான் மகிமையின் ராஜா அதில் தங்க முடியும் என்று கிறிஸ்தியானுக்கு புரியும்படி தெளிவாக விளக்கினார். கிறிஸ்தியானின் கையை பிடித்து இழுத்தபடி ஒரு சிறிய அறையினுள் நுழைந்தார் பொருள் கூறுபவர். அங்கே ரெண்டு சிறுவர்கள் எதிரெதிராக அமர்ந்திருந்தார்கள். அவர்களில் கோபம் முகத்தோடு குதித்து கொண்டிருந்தான் ஆத்திரக்காரன். சாந்தமான முகத்தோடு அமைதியாக இருந்தவன் பொறுமை. ஆத்திரக்காரன் ஏன் இப்படி கோபமாயிருக்கிறான் என்று கேட்டான் கிறிஸ்தியான். அவன் கேட்ட பொருள்களுக்காக இன்னும் ஒரு வருடம் காத்திருக்கும்படி அவன் பெற்றோர் கூறிவிட்டார்கள். அவனோ இப்போதே அதை கேட்டான். அதனால்தான் இப்படி ஆத்திரப்படுகிறான். ஆனால் பொறுமையோ அமைதியாக காத்திருக்கிறான் என்று விளக்கினார் பொருள் கூறுபவர். அப்போது ஒருவர் பை நிறைய பொன்னும் மணிகளும் கொண்டு வந்து ஆத்திரக்காரனின் காலடியில் கொட்டினார்கள். பொறுமையை பார்த்து கிண்டலாக சிரித்தபடி ஆத்திரக்காரன் இந்த பொக்கிஷத்தை கைகளில் அள்ளிக்கொண்டான். ஆனால் சிறிது நேரத்திற்குள் அவை அனைத்தையும் செலவழித்து விட்டான். அவன் உடுக்க கூட கந்தை ஆடைகளே மிஞ்சின. ஆத்திரக்காரன் இந்த உலகத்துக்கு மக்களுக்கு அடையாளம். பொறுமைதான் வரப்போகும் புதிய உலகத்து மக்களுக்கு அடையாளம். ஆத்திரக்காரன் எப்படி எல்லாமே உடன்தானே வேண்டும் என்று ஆத்திரப்பட்டானோ அவ்வாறே இவ்வுலக மக்களும் எல்லாவற்றையும் இப்போதே அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நமது மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி அவர்கள் கவலைப்படுவதே இல்லை. ஆத்திரக்காரனின் பொக்கிஷம் விரைவாக அழிந்து போனது போல இவ்வுலகத்து இன்பங்களும் சீக்கிரமே அழிந்து போகும். நாம் நித்திய வாழ்வையே விரும்ப வேண்டும் என்பதற்கு இது ஒரு படிப்பினை என்றார் பொருள் கூறுபவர். பின்பு பொருள் கூறுபவர் கிறிஸ்தியானை மற்றொரு இடத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே ஒரு சுவற்றின் ஓரமாக நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. ஒரு மனிதன் அந்த நெருப்பின் மீது வாளி வாளியாக தண்ணீர் ஊற்றிக்கொண்டிருந்தான். ஆனால் அந்த நெருப்போ அணையவே இல்லை. இன்னும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. ஏன் நெருப்பு அணையவில்லை என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் கிறிஸ்தியான். இந்த நெருப்புதான் மனிதருடைய இருதயத்தில் செய்யப்படும் ஆண்டவருடைய கிருபை. தண்ணீரை ஊற்றுபவன் சாத்தான். ஆனால் இதோ பார், நெருப்பு என்னும் பிரகாசமாகவும் மிகுந்த வெப்பத்துடனும் எரிகிறது. இதற்கு என்ன காரணம் தெரியுமா என்று கூறிய அவர் கிறிஸ்தியானை சுவற்றின் மறுபக்கம் அழைத்து சென்றார். அங்கே ஒருவர் கையில் எண்ணெய் குடுவையை ஏந்தியவராய் தொடர்ந்து எண்ணெயை ஊற்றி கொண்டிருந்தார். இவர்தான் கிறிஸ்து. இவர் ஊற்றும் எண்ணெய் தான் அவருடைய கிருபை. அவருடைய பிள்ளைகளின் மனதில் கிருபையின் ஆசீர்வாதங்கள் நிறையும்படி இவ்வாறு தொடர்ந்து ஊற்றி கொண்டிருக்கிறார். இதனால் சாத்தானின் செயல்கள் அழிக்கப்படுகின்றன. அவர் ஏன் சுவற்றின் மறுபக்கம் நிற்கிறார் தெரியுமா? அவருடைய கிருபையை பற்றி சந்தேகப்படுகிறவர்களால் அவரை பார்க்கவே முடிவதில்லை என்று விளக்கம் கூறினார் அவர். ஒரு அழகான வாசல் அண்டை கிறிஸ்தியானை அழைத்து சென்றார் அவர். அங்கே கவசம் தரித்த 4 பலவான்கள் காவல் காத்து கொண்டிருந்தனர். அந்த வாசலில் நுழைபவர்களின் பெயர்களை எழுதும்படி ஒருவன் அங்கே அமர்ந்திருந்தான். அந்த வாசலின் முன்னால் அநேகர் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பலவான்களை கண்டு பயந்த அவர்கள் உள்ளே நுழைய துணியவில்லை. அந்த அரண்மனையின் மாடத்தின் மீது வெள்ளை உடை தரித்த பலர் நின்று கொண்டிருந்தார்கள். மனத்திடம் கொண்ட ஒருவன் அந்த பெயர் எழுதுபவனின் அருகில் செல்வதை கிறிஸ்தியான் கவனித்தான். ஐயா, என் பெயரையும் எழுதி கொள்ளுங்கள் என்று கூறிய அவன் தன் தலையில் ஒரு தலைக்கவசத்தை அணிந்து கொண்டான். கையில் வாளை ஏந்தியவனாக அந்த 4 பேருடனும் போர் புரிய கிளம்பிவிட்டான். 4 பலவான்களும் அவனுடன் மூர்க்கமாக சண்டை போட்டார்கள். இறுதியில் பல காயங்களை பெற்று அவன் வெற்றிகரமாக வாசலினுள் நுழைந்து விட்டான். வாரும் வாரும், நித்திய மகிமை உமக்கே என்று வாழ்த்தி வரவேற்று வெண்ணுடை தரித்தவர்கள் அவனுக்கு வெண்ணங்கியை அணிவித்தார்கள். இதற்கு பொருள் என்ன தெரியுமே என்று புன்சிரிப்புடன் கூறிய கிறிஸ்தியான் புறப்பட துவங்கினான். பொறு, அவசரப்படாதே என்று கூறிய பொருள் கூறுபவர் அவனை ஒரு இருண்ட அறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே இரும்பு கூண்டுக்குள் ஒருவன் சோகமாக அமர்ந்திருந்தான். பெருமூச்சு விட்டு கண் கலங்கினான் அவன். இவன் ஏன் இவ்வாறு சோகமாக இருக்கிறான் என்று கேட்டான் கிறிஸ்தியான். நீயே கேட்டுப்பார் என்று சொல்லிவிட்டார் அவர். இரும்பு கூண்டை நெருங்கிய கிறிஸ்தியான், நீ யார் என்று கேட்டான். ஒரு காலத்தில் நான் ஒரு சிறந்த வெற்றியுள்ள கிறிஸ்தவனாக இருந்தேன். மோட்சத்துக்கு போகும் வழியில் செல்லுகிறோம் என்று மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் இப்போதோ நான் அழிந்து போகிறேன் என்று புலம்பினான் அவன். ஏன், என்ன நடந்தது என்று கேட்டான் கிறிஸ்தியான். சாத்தான் என்னை சோதித்தான். நான் என் உலக ஆசைகளுக்கு இடம் கொடுத்து பாவம் செய்துட்டேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு விலகி போயிட்டார். மனம் திரும்ப முடியாமல் என் இருதயம் கடினப்பட்டு போய்விட்டது என்று அழுதான் அவன். ஏன் உன்னால் மனம் திரும்ப முடியாது என்று கேட்டான் கிறிஸ்தியான். ஆண்டவர் எனக்கு கொடுத்த காலம் முடிந்து போய்விட்டது. இனி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நித்திய காலமாக இந்த தண்டனை அனுபவித்துதான் தீர வேண்டும். பெருங்குரல் எடுத்து புலம்பினான் அவன். கிறிஸ்தியானின் உடலில் நடுக்கமே ஏற்பட்டுவிட்டது. உனக்கு எச்சரிக்கை செய்யவே இதை காட்டினேன். ஆண்டவருடைய வழியை விட்டு பாதை மாறிவிடாதே என்று எச்சரித்தார் பொருள் கூறுபவர். சரியய்யா, ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் கிறிஸ்தியான். வா, உனக்கு காட்ட வேண்டியது இன்னும் ஒன்று இருக்கிறது என்று கூறிய பொருள் கூறுபவர் அவனை மற்றொரு அறைக்கு அழைத்து சென்றார். அங்கே படுக்கையிலிருந்து எழும் ஒருவனை கண்டார்கள். அவன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஏன் இவ்வாறு பயந்து நடுங்குகிறீர் என்று கிறிஸ்தியான் கேட்டான். ஐயா, நான் தூங்கும் போது ஒரு கனவு கண்டேன். வானம் இருண்டு போயிச்சு. இடி இடிச்சது. பளீர் பளீர் என்று மின்னல் அடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்கும் பொழுது மேகத்தின் நடுவே ஒருவர் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள், மரித்தவர்களே நியாயந்திருக்கப்பட எழுந்து வாருங்கள் என்ற குரல் கேட்டது. உடனே கல்லறைகள் திறந்தன. இறந்து போனவர்கள் எல்லாம் எழுந்து வந்தாங்க. சிலர் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதித்தாங்க. மற்றவர்களோ தலைகளை தொங்க போட்டு கொண்டு பயந்து நடுங்கினாங்க. மேகத்தின் நடுவே அமர்ந்திருந்தவர் பதரை அவியாத அக்கினியில் போடுங்கள் என்று கட்டளையிட்டார். மத்தேயு 3:12-13:40, வெளிப்படுத்தல் 20:12-15 வசனங்கள். இப்படி சொன்ன அவனுடைய உடல் மேலும் நடுங்கியது. நான் நின்று கொண்டிருந்த இடத்தில் திடீரென்று ஒரு பெரிய பள்ளம் தோன்றியது. அதன் அடிபாகத்தையே பார்க்க முடியாத அவ்வளவு ஆழம். அதன் உள்ளிருந்த நெருப்பும் புகையும் மேலே எழும்பியது. நியாயத்தீர்ப்பு நாள் வந்துவிட்டதையும் அதற்கு நான் தயாராக இல்லை என்பதையும் உணர்ந்தேன். எனக்கு தண்டனையை நினைத்துதான் இவ்வாறு நடுங்குகிறேன் என்று அவன் கூறியவுடன், அவனைப் போல இருக்காமல் நியாய தீர்ப்பை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான் கிறிஸ்தியான். கிறிஸ்தியான் கண்ட இவ்வளவு காரியங்களும் அவனுக்கு சிறந்த படிப்பினையை அளித்தன. பொருள் கூறுபவர் தொடர்ந்து பயணம் செய்யும்படி அவனை அனுப்பி வைத்தார்.